அடுத்த பாடல். மடந்தை மார்குரு திலகமே மணிநிறத் திணிகள் தொடர்ந்த பாறையில் வேயினம் சொரிகதிர் முத்தம் இடந்தொறும் கிடந்திமைப்பன எக்கிளம் செக்க படர்ந்த வானிடை தாரகை நிற்பன பாறா. இதுவும் நாம் படித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். ஆமாம் ஐயா, இதுவும் படித்து விட்டோம் ஐயா. ஆமாம், இதற்கும் யாராவது அர்த்தம் சொல்லிவிடு சொல்லிவிடு. ஐயா, இந்த பாடல் இன்னொரு முறை படிக்கிறேன். இது வந்து மலைப்பாம்பின் ஏதோ இல்லை, அந்த அது இல்லை. மேகத்தின் அந்த ரத்தினங்களாக இருக்கின்ற அந்த இதில் ஆமாம், சொல்ல ஒரு நிமிஷம் ஐயா. அதாவது பாறையின் மீது முத்துக்கள் சிதறி கிடக்கின்றன. மூங்கில்களில் இருந்து பிறக்கின்ற முத்துக்கள். முத்துக்கள் பிறக்கின்ற இடங்கள் பல இடங்கள், 20 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இலக்கியங்களில். அதில் ஒன்று மூங்கில். நமக்கு பொதுவாக சிப்பியில் இருந்து முத்து பிறப்பதாகத்தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பழைய இடங்கள் இருக்கின்றன முத்து பிறக்கக்கூடிய இடங்கள் என்று. யானையின் தந்தத்தில் இருந்து பிறக்கும், கரும்பில் இருந்து பிறக்கும், மூங்கிலில் இருந்து பிறக்கும் என்றெல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு 20 பொருள்கள் அல்லது 20 இடங்கள் இலக்கியங்களில் கூறப்படுகின்றன. அவற்றில் ஒன்றுதான் மேகம். அவற்றில் ஒன்றுதான் மூங்கில். அந்த மூங்கிலில் இருந்து உதிர்கின்ற முத்துகள் அந்த கரும்பாறை மீது பரவலாக சிதறி கிடக்கின்றன. அந்த முத்துக்கு முன்பே அந்த கரும்பாறைகளில் மாணிக்க கற்களும் படர்ந்து கிடக்கின்றன. அந்த மாணிக்க கற்கள் அங்கே எங்கு எப்படி வந்தன என்றால், நதிகள் அடித்து கொண்டு வந்திருக்கலாம். அந்த காட்டாறுகள், மலை அருவிகள் அந்த கற்களை எங்கிருந்தோ அடித்து கொண்டு வந்திருக்கலாம். அவையெல்லாம் பரவி சிதறி கிடக்கின்றன. அந்த மாணிக்கங்களின் மீதாக இந்த முத்துக்கள் விழுகின்றன. இது எவ்வாறு இருக்கிறது என்றால், சிவப்பு நிற மாணிக்கங்களின் மீதாக வெண்ணிற முத்துக்கள் இடையிடையே கிடந்து ஜொலிக்கின்ற அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், வானில் அந்தி நேரத்தில் அந்த செக்கர் நிற வானத்தில் நட்சத்திரங்கள் சொலிப்பது போல் இருக்கிறது என்று சொல்கிறார். இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். இது அன்றைக்கே நாம் பார்த்து விட்டோம். சரிங்க. அடுத்த பாடல் இடிகொள் வேழத்தை ஏற்றொடும் எடுத்துடன் விழுங்கும் கடியமாசுனம் கற்றறிந்தவர் என அடங்கி சடைகொள் சென்னியர் தாழ்விலர் தாமிதி தேர படிகளாம் என தாழ்வரை கிடப்பன பாராய். இதுவும் சீதைக்கு அந்த மலைக்காட்சியை ராமன் சொல்லுகின்ற ஒரு பாடல்தான். அங்கே ஒரு வித்தியாசமான காட்சியை பார்க்கிறான். பொதுவாக அது அச்சம் தரும் காட்சி தான். ஆனால் அந்த அச்சம் தரும் காட்சியும் இங்கே அழகு காட்சியாக மாறிவிடுகிறது இந்த மலையடிவாரத்தில். பொதுவாக இந்த மலைப்பாங்கான இடங்களுக்கு செல்லும் போது அங்கே பாம்புகள் கொடிய விலங்கினங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய நிலை உண்டு. அவற்றை பார்க்கும்போது மனதிற்குள் பீதி உண்டாகும், அச்சம் உண்டாகும். அவ்விடத்தை விட்டு உடனடியாக அப்புறம் போவதற்கான அவசர நிலை உண்டாகிவிடும். ஆனால் இங்கே ஒரு பெரும் பாம்பை ராமன் பார்க்கிறான். அதை சீதைக்கு காட்டுகிறான். அதை பார்த்து ரசிப்பதற்கு காட்டுகிறான். அதில் எந்தவிதமான பயமும் இல்லை என்பது அவன் பேசுகின்ற முறையிலிருந்து, அவன் சொல்லுகின்ற செய்தியிலிருந்து நமக்கு தெரிந்து விடுகிறது. அந்த பாம்பு அச்சத்தை விளைவிக்கக்கூடியதாக இல்லை, மாறாக ஒரு விதத்தில் அதை மதிக்கத்தகுந்த ஒரு ஜீவனாக ராமன் சுட்டிக்காட்டுகிறான் இங்கே என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவன் சொல்லுகிறான், அந்த பாம்பின் பெரிய உருவத்தை ஒரே வாசகத்தில் குறிப்பிட்டு விடுகிறான். இடிகொள் வேழத்தை எயிற்றொடும் எடுத்துடன் விழுங்கும் கடிய மாசுணம் என்று சொல்லுகிறான். இங்கே பாம்பை குறிப்பதற்கு மாசுணம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. மாசுணம், மாசுணம் என்றால் பாம்பு. இடிகொள் வேழத்தை எயிற்றொடும் எடுத்துடன் விழுங்கும் கடிய மாசுணம். மாசுணத்திற்கு அடையாக வந்த சொற்றொடர்கள் இவை. எப்படிப்பட்ட பாம்பு என்றால், வேழத்தை அதனுடைய தந்தத்தோடு எடுத்து விழுங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பாம்பு. வேழம் என்றால் யானை. இந்த வேழம் என்ற வார்த்தை யானைக்கு வரக்கூடிய பல சொற்களில் ஒன்று. வேழம் இடிகொள் வேழம் என்று சொல்லும்போது அது இடி ஓசை போல் பிளிறுகின்ற யானை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இடி என்பது இங்கு அதனுடைய ஓசையை குறிக்கிறது, அது பிளிறுகின்ற அந்த ஓசையை குறிக்கிறது. இடி போன்ற பிளிறலை கொண்டிருக்கின்ற யானை, அப்படிப்பட்ட யானையை எயிற்றொடும் எடுத்து அதனுடைய தந்தத்தோடு சேர்த்து எடுத்து, எயிறு எயிறு எயிறு என்றால் பொதுவாக பல் என்ற பொருளில் அது வரும், பல இடங்களில் வரும். திருக்குறளில் கூட எயிறு என்ற சொல் பல் என்ற பொருளில் வந்திருக்கிறது. பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையிறு ஊறிய நீர் என்று வள்ளுவர் பாடுகிறார். எயிறு என்று பல்லை குறிக்கிறார். எயிறு என்பது பொதுவாக பல்லை குறிக்கக்கூடிய சொல். அது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாக பல்லை குறிக்கும். எயிறு என்றால் பல். ஆனால் யானை, பன்றி போன்ற விலங்கினங்களில் எயிறு என்று குறிப்பிடும்போது அந்த சொல் அந்த விலங்கினங்களின் கொம்பையும் குறிக்கும். இங்கு யானையினுடைய கொம்பை குறிக்கிறது. இடிகொள் வேழத்தை எயிற்றொடும் எடுத்து உடன் விழுங்கும் கடிய மாசுணம். பெரும் பிளிரல் சத்தம் இடக்கூடிய ஒரு யானையை அதனுடைய தந்தங்களோடு சேர்த்து எடுத்து விழுங்கிவிடக்கூடிய கடிய மாசுணம், கொடிய பாம்பு, கடு கடு கொடிய பாம்பு, கொடிய பாம்பு. அந்த பாம்பு அவ்வளவு வலிமை வாய்ந்த பாம்பு, அவ்வளவு பெரிய பாம்பு, கற்றறிந்தவர் என அடங்கி அவ்வளவு வல்லமை வாய்ந்த பாம்பு அது, அவ்வளவு பெரிதாக இருக்கக்கூடிய பாம்பு அது. அது நினைத்தால் சீறிக்கொண்டும் அந்த பக்கம் வருபவர்களையெல்லாம் விழுங்கிக் கொண்டும் எல்லோருக்கும் இடையூறு விளைவித்துக் கொண்டும் இருக்கலாம். ஆனால் அவ்வாறு அது பிறருக்கு இடையூறு செய்யாமல் கற்றறிந்தவரென அடங்கி நன்றாக கல்வி கற்றவர்கள் எவ்வாறு அடங்கி இருக்கிறார்களோ, இங்கு கல்வி கற்றல் என்பது பண்பு சார்ந்த கல்வியை குறிக்கிறது. வெறுமனே மூளையின் பாரத்தை அதிகரிக்கக்கூடிய கல்வி என்றால் அத்தகைய கல்வியை கற்றவர்கள் அடங்கி இருப்பது அரிது. அவர்கள் தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று காட்டிக்கொள்வதற்காக எப்போதும் முந்திக் கொண்டு வருவார்கள். ஆனால் இங்கே கம்பர் சொல்லுகின்ற கற்றறிந்தவர் என்ற சொற்றொடர் பண்பு சார்ந்த கல்வி கற்ற அறிஞர்களை குறிக்கிறது. கல்வியின் சிறப்பே உண்மையை அறிந்து உலகத்தின் இயல்பு, மக்களின் இயல்பு, வாழ்க்கையின் போக்கு இவற்றையெல்லாம் அறிந்து அமைதி பெற்று அடங்கி விடுவதுதான், பணிவாக பிறரிடம் நடந்து கொள்வதுதான், இதுதான் கல்விக்கான இலக்கணம். அப்படிப்பட்ட கல்வி கற்றவர்கள் எப்படி இருப்பார்களோ அவ்விதமாக அந்த பாம்பு மலைப்பாம்பும் அடங்கி அடக்க ஒடுக்கத்துடன் சடைகொள் சென்னியர் தாழ்விரர் தாழ்விலர் தாம் மிதித்தேற படிகளாமென தாழ்வரை கிடப்பன பாராய். இவ்வாறு கற்றவர்களைப் போல் அடங்கிவிட்ட அந்த பாம்புகள் அமைதியாக படுத்துக்கொண்டு கிடக்கின்றன. அவ்வாறு சும்மா கிடக்கின்ற அந்த பாம்புகள் பயனற்று அவ்வாறு சும்மா கிடக்கின்றனவா என்றால் அப்படியும் இல்லை, பயனற்றும் கிடக்கவில்லை, பிறருக்கு பயன்படும் இடம் விதமாக அடங்கி சும்மா கிடக்கின்றன. எவ்விதத்தில் பயன்படுகின்றன என்றால் அந்த மலை மீது ஏறுகின்ற முனிவர்களுக்கு படிகளாக அவை உதவுகின்றன. முனிவர்கள் பாதத்தை எடுத்து வைத்து ஏறி போவதற்கு இந்த பாம்புகள் நன்றாக சுருண்டு மெத்தை போன்ற படிகளாக அமைந்து ஆங்காங்கே கிடக்கின்றன. அவற்றின் மீது கால் வைத்து முனிவர்கள் இலகுவாக ஏறிச் சென்று விடுகிறார்கள். அவர்களுடைய பாதத்தில் கூரிய பாறை குத்தாமல் காக்கும் விதமாக மெத்தென்று இருக்கின்றன இந்த பாம்புகள். அல்லது சற்று உயரமான இடத்தில் காலை தூக்கி வைக்க முடியாமல் இருக்கின்ற உயரமான இடத்தில் இவை படிபோல் அமைந்து இவற்றின் மீது கால் வைத்து அடுத்த அந்த உயரமான இடத்தில் கால் வைப்பதற்கு சௌகரியமாக இவை கிடக்கின்றன. அகப்படிகளாகவே அந்த மலைகளின் அடிவாரத்தில் கிடக்கின்றன, முனிவர்கள் ஏறுவதற்கு உதவியாக கிடக்கின்றன என்று சொல்கிறார். சடைகொள் சென்னியர் முனிவர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார் சடைகொள் சென்னியர். சென்னி என்றால் தலை, சடைகொள் சென்னியர் சடை வளர்ந்திருக்கின்ற தலையை உடையவர்கள், தாழ்வு இலர் எந்த விதமான தாழ்வும் இல்லாதவர்கள், உயர்வான நிலையில் இருப்பவர்கள் என்று பொருள். அப்படிப்பட்ட முனிவர்கள் இங்கு முனிவர்களைத்தான் சொல்லுகிறார் என்று நமக்கு எவ்வாறு எந்த வாசகம் உணர்த்துகிறது என்றால் சடைகொள் சென்னி என்ற வாசகம் உணர்த்தி விடுகிறது. முனிவர் என்ற வார்த்தை இங்கு இடம்பெறவில்லை, ஆனால் முனிவரை வர்ணிக்கின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. சடைகொள் சென்னியர் என்று சொல்லுகிறார், அது நமக்கு உடனே முனிவரைத்தான் குறிக்கிறது இந்த சொற்றொடர் என்பதை என்று நாம் உடனே உணர்ந்து விடுகிறோம். சடைகொள் சென்னியர் தாழ்விலர் தாம் மிதித்து ஏற, அவர்கள் மிதித்து ஏறுவதற்கான படிகளாம் என தாழ்வரை கிடப்பன பாராய். படிகளைப் போல அடிவாரத்தில் கிடைப்பதை பார்ப்பாயாக. தாழ்வரை என்றால் மலை அடிவாரம், வரை என்பது மலை என்று உங்களுக்கு நினைவு இருக்கும், பல இடங்களில் அந்த வார்த்தையை நாம் பார்த்திருக்கிறோம். வரை காட்சி படலம் என்றெல்லாம் தலைப்பே வந்திருக்கிறது. வரை என்றால் மலை, தாழ்வரை என்றால் அடிவாரப்பகுதி, மலையடிவாரம். கிடப்பன பாராய், கிடப்பனவாகிய அந்த பாம்புகளை நீ பார்ப்பாயாக. மாசுணம் கிடப்பன, மாசுணம் கிடப்பன பாராய், பாம்புகள் கிடப்பனவற்றை நீ பார்ப்பாயாக என்று ராமன் காட்டுகிறான், சுட்டி காட்டுகிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இயல்பான வர்ணனை, கொஞ்சம் மெல்லிய கற்பனை பூசப்பட்ட வர்ணனை. அந்த மலையில் பாம்புகள் பிறருக்கு ஆபத்து விளைவிக்காமல் அமைதியுற்று கிடக்கின்றன என்று சொல்லும் போதே அந்த மனித அந்த மலையின் புனிதத்துவத்தை நமக்கு சொல்லாமல் சொல்லிவிடுகிறார் கம்பர். பொதுவாக இலக்கியங்களில் ஒரு இடத்தின் சிறப்பை வர்ணிக்கும் போது இவ்விதமெல்லாம் சொல்லுவார்கள். கொடுமை அங்கு எதுவும் நடக்கவில்லை, கொடுமைக்கு மாறாக இனிமையே அங்கு ததும்பி இருந்தது. கொடுமையை விளைவிக்கக்கூடிய கொடிய விலங்குகள் கூட தங்கள் சுபாவத்தை விட்டுவிட்டு இனிய சுபாவம் உடையவையாக மாறிவிட்டன என்று சொல்லுவது பொதுவான ஒரு வழக்கம். மானும் புலியும் சேர்ந்து ஒரே துறையில் நீர் பருகின என்றெல்லாம் பாடுவார்கள். மானை கண்டாலே புலி பாய்ந்து அடிக்கும், ஆனால் இந்த இடத்தில் மானும் புலியும் சேர்ந்து நீர் பருகின என்று கவிஞர்கள் பாடுவார்கள். அவர் பாடும்போது அதன் மூலம் அந்த இடம் பகை உணர்ச்சியற்ற இடமாக, ஆபத்தில்லாத இடமாக, மிகவும் புனிதம் பொருந்திய இடமாக இருக்கிறது என்பதை உணர்த்துவார்கள். உண்மையிலேயே அவ்வாறு மானும் புலியும் சேர்ந்து நீர் அருந்துமா என்ற கேள்விக்கு நாம் போகக்கூடாது. இது கவிஞர்கள் அந்த இடத்தின் மகத்துவத்தை உணர்த்துவதற்கான ஒரு உத்தி. இவ்விதமெல்லாம் பாடுவதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். கம்பர் கூட இன்னும் வேறு பல பாடல்களில் பகையான விலங்குகள் எல்லாம் ஒன்று போல உறவாடி கொண்டிருந்தன என்றெல்லாம் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பாடல்களில் இது ஒன்று. ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாம்பு கூட எந்தவிதமான ஆபத்தும் தராமல் பிறருக்கு உபகாரமாக அங்கு கிடந்தன என்று சொல்லுகிறார். இதன் மூலம் அந்த சித்திரகூட பர்வதம் சிறப்புமிக்க அமைதியான இடமாக இருந்தது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இதுல கற்றறிந்தவர் என அடங்கி அப்படின்னு ஒரு உவமை சொல்றாருங்க இல்லையா, அது ஆமாம், என்ன மாதிரி ஒரு அணின்னு எடுத்துக்கலாமா? அது ஓமை அணி. ஓமை அணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வாறு அவை அடங்கி கிடக்கின்றன என்றால், கற்றறிந்த அறிஞர்கள் போல் அடங்கி கிடக்கின்றன என்று சொல்கிறார். அவர்களை போல் கிடக்கின்றன. அந்த போல், அந்த என என்பது இங்கு ஓமை உருபாக வருகிறது. கற்றறிந்தவர் என அடங்கி, இது ஓமை அணி. சரி. இந்த மாதிரி இயற்கையை கற்றறிந்தவர்களோடு சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடிய வேறு சில பாடல்களும் இருக்கின்றன. சீவக சிந்தாமணியில் நெற்கதிர்கள் நன்கு வளர்ந்து தலை சாய்த்து கிடப்பதை பற்றி சொல்லும்போது, கற்றறிந்தவர்கள் பிறருக்கு பணிந்து நடப்பது போல் அந்த நெற்கதிர்கள் பணிந்து நின்றன என்று சொல்லுவார். அதேபோல அந்த நெல் காய்க்காத கதிர்கள் வான் நோக்கி உயர்ந்து நிற்பதை சொல்லும்போது, கல்வி அறிவில்லாதவர்கள் அகங்காரத்தோடு நெஞ்சு நிமிர்த்து நிற்பது போல் அவை நின்றன என்றும் சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. இவ்வாறாக தேவையான இடங்களில் கற்றவர்களை பணிவுக்கு உதாரணமாக காட்டக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. சரி ஐயா. ஐயா, இத உயர்வு நெகிழ்ச்சி அணின்னு எடுத்துக்கலாமா ஐயா? ஒரு எதை? சாதாரண ஒரு விஷயத்த ஒரு உயர்ந்த விஷயத்தோட ஒப்பிடுறது அந்த மாதிரி. உயர்வு நெகிழ்ச்சி அணினா மிகுதியாக ஒன்றை மிக உயர் அளவுக்கு அதிகமாக சொல்லி விடுவது தான் உயர்வு நவீழ்ச்சி. அதாவது மலை உயர்ந்தது, உயரமான மலை என்று சொன்னால் ஒரு சாதாரண சொற்றொடர், அது உயர்வு நவீழ்ச்சி அணி கிடையாது. ஆனால் அந்த மலை ஓங்கி உயர்ந்து தேவலோக இந்திர நகருக்கும் போய் நின்றது. அங்கு இந்திராதி தேவர்களும் அந்த மலையின் உச்சியில் விளையாடினார்கள் என்று பாடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அது உயர்வு நவீழ்ச்சி அணி. ஒன்றை உயர்த்தி பாடும்போது அளவுக்கு அதிகமாக உயர்த்தி விட்டால் அது உயர்வு நவீழ்ச்சி. இங்கு அப்படி எதையும் அளவுக்கு அதிகமாக உயர்த்தி விடவில்லையே. சரி. அந்த பாம்புகள் கற்றறிந்தவர் என அடங்கி கிடக்கின்றன என்பது உயர்வு நவீழ்ச்சி கிடையாது, அது இயல்பான ஒரு உவமைதான். மலைப்பாம்புகள் பொதுவாக எப்போதும் சீறுவதில்லை, அடங்கியும் கிடக்கும். அவ்வாறு அடங்கி கிடக்கின்றன என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு இந்த மலை புனிதம் வாய்ந்தது என்பதனால் அவை, அந்த மலைப்பாம்புகள் இந்த முனிவர்கள் காலடி எடுத்து வைத்து ஏறும் போதும் அவர்களை ஏற அனுமதித்து அவர்களுக்கு உதவியாக கிடைக்கின்றன. தங்கள் மீது கால் வைப்பவர்களை இந்த பாம்புகள் எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் இது இந்த மலையின் மகத்துவம் என்று சொல்கிறார். அப்படியானால் மகத்துவத்தை மிகவும் உயர்வாக சொல்லுகிறாரோ, இவ்வாறு ஒரு மலை இருக்க முடியுமா, இது உயர்வு நவீழ்ச்சி தானே என்ற ஒரு கேள்வி வரும். அப்படி பார்க்கும்போது மலையின் மகத்துவத்தை மிகவும் உயர்த்தி சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது ஒரு விதத்தில் இது உயர்வு நவீழ்ச்சி தான், அவ்வாறும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு விதத்தில் உயர்வு நவீழ்ச்சியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை உயர்வு நவீழ்ச்சியாக பார்க்கும்போது அந்த மலை அப்படி அல்ல என்ற ஒரு பொருள் வந்து விடுகிறது. எனவே அங்கு அவ்வாறு நம்ம பார்க்கக்கூடாது. கதையில் இப்படித்தான் வரும், அதை நாம் அப்படித்தான் நடந்ததாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அது நடக்கவில்லை, நடக்காததை உயர்வு நவீழ்ச்சியாக பாடுகிறார் என்று இங்கு நாம் எடுக்கக்கூடாது. எடுத்தால் அவர் சொல்ல வரக்கூடிய சாரமான கருத்தை நாம் விட்டு விடுவோம். அவர் சொல்லக்கூடிய சாரமான கருத்தே அந்த மலையின் புனிதம் தான், அந்த மலை அமைதியான இடம் என்பது தான். அதை சொல்லுவதற்காக இதை சொல்லுவதனால் இது இயல்பிலேயே அங்கே நடக்கிறது, அப்படித்தான் அப்படித்தான் அந்த காட்சி உண்மையிலேயே இருக்கிறது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உயர்வு நவீழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரி. ஏன் செந்நியர் தாழ்விலர், தாழ்விலர்னு அது அதாவது அதை வந்து ஒரு அந்த முனிவரோடு சேர்த்து ஒரு பெயர் சொல்லாக எடுத்துக்கொண்டார். முனிவர் அந்த சென்னியர் என்பதை போல் சென்னியருக்கான இன்னொரு விளக்க சொல்லாக எடுத்துக்கொண்டால் தாழ்விலர் என்பது தாழ்வு எதுவும் இல்லாதவர்கள், தாழ்வான குணம் எதுவும் இல்லாதவர்கள், எந்த விதமான கீழ்மையான எண்ணங்களும் இல்லாதவர்கள், உயர்வானவர்கள் என்று பொருள். தாழ்விலர் என்றால் உயர்வானவர்கள், உயர்வானவர்கள். அப்படி பொருள் உயர்வானவர்கள் கொள்ளாமல் இன்னொரு பொருளும் கொள்ளலாம். சரி. தாழ்விலர், தாழ்வு என்றால் தாமதம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. கொஞ்சம் தாழ்த்து வா, கொஞ்சம் கொஞ்சம் காலம் தாழ்ந்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா தாமதத்தை. அந்த தாமதம் என்ற பொருள் எடுத்துக்கொண்டால் தாழ்வு என்பதற்கு, அவர்கள் தாமதம் இல்லாதவர்களாக ஏறி செல்வதற்கு இந்த பாம்புகள் உதவுகின்றன. அவர்கள் மலையின் உச்சிக்கு போக வேண்டும், ஏதோ தவம் செய்யும் இடம் மேலே இருக்கலாம், அங்கு அவர்கள் விரைந்து ஏறி போக வேண்டும். அவர்கள் தாமதம் இல்லாமல் போவதற்கு உதவுவதற்காக இந்த பாம்புகள் எல்லாம் படிகளாக இவர்களுக்கு உதவுகின்றன. இவை படிகளாக இல்லாவிட்டால் இந்த முனிவர்கள் பார்த்து பார்த்து ஏற வேண்டியது இருக்கும், பைய பைய ஏற வேண்டியது இருக்கும், அதனால் அவர்களுக்கு தாமதம் உண்டாகும். ஆனால் அவர்கள் தாமதம் இல்லாதவர்களாக மிதித்து ஏறி போவதற்கு இவை படிகளாக கிடைக்கின்றன என்றும் பொருள் கொள்ளலாம். அவ்வாறு இரு பொருள் படும்படியாக அந்த தாழ்விலர் என்ற சொல் அமைந்திருக்கிறது. அதாவது முதல் பொருள் வந்து கொஞ்சம் அது நம்ம வாழ்க்கையில் அப்படி சில பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் பணக்காரராக இருந்தால் இவர் வந்து இவர் ஏழை இல்லை, இவர் ஏழை இல்லை அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அது பொதுவாக பணத்தை குறித்து சொல்லும்போது அவ்வாறு சொல்லக்கூடிய வழக்கம் இல்லை. ஆனால் ஒரு குணத்தை பற்றி சொல்லும் போது எதிர்மறையே எதிர்மறையாக்கி சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இவரிடம் கெட்ட குணம் எதுவும் இல்லை என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா. ரொம்ப சுத்தமானவர் என்பதற்கு அவர் கெட்ட குணம் எதுவும் கிடையாது, அவருக்கு பொறாமை வஞ்சகம்லாம் இல்லாதவர் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. அதே போல தாழ்விழர் என்றால் தாழ்மையான குணங்கள் இல்லாதவர் என்று சொல்லுவோம். குணங்களை மாசற்றவர்னு அவர் தான் நம்ம சொல்லுவார். நிறைய பார்த்துருக்கோம்ல சில பாடல். மாசற்றவர் மாசற்றவர் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, மாசற்றவர். அது சொல்லக்கூடிய முறைதான். செல்வம் உடையவரை பொதுவாக அவ்வாறு சொல்லக்கூடிய நிலை இல்லை. அது கூட சொல்லலாம், தவறில்லை. அதாவது இவர் வறுமை என்பதையே பார்த்தறியாதவர் என்று சொல்லும்போது அது மிகப்பெரிய செல்வந்தர் என்ற பொருளை தந்து விடுகிறது. பிறப்பிலிருந்தே செல்வந்தராக இருந்தவர் என்ற பொருளை தருகிறது அல்லவா. அதையே எதிர்மறையாக அவ்வாறு சொல்லும்போது சொல்லலாம். நாம் வார்த்தைகளை எவ்வாறு வளைத்து கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான். அதை கையாண்டு அதை உரிய அர்த்தத்தை உணர்த்தி விடுகிறோமா என்பதில்தான் சொற்களை கையாளக்கூடிய நம்முடைய திறம் பளிச்சிடும். அது எதிர்மறை சொல்லாக இருந்தாலும் அதை வளைத்து பயன்படுத்தக்கூடிய முறை இருக்கிறது. சரி ஐயா, நன்றி, நல்ல விளக்கம். அருங்கேடன் என்பது உணர்க என்று திருக்குறளில் ஒரு இடத்தில் வருகிறது. அருங்கேடன், அரிய கேடை உடையவன். அருங்கேடன்னா அதான் பொருள். அதற்கு பொருள் அப்பொருள் சொல்லும்போது பரிமேல் அழகர் சொல்கிறார், கேடு இல்லாதவன் என்று பொருள் சொல்லுவார் அருங்கேடன் என்பதற்கு. அவ்வாறு கொஞ்சம் சில வார்த்தைகள் அப்படி எதிர்மறையாக வந்தாலும் நேர்மறையான பொருளை நமக்கு உணர்த்தும். சென்னியருக்கு நீங்கள் முனிவர்கள்னு சொன்னீங்க, அதுவும் அது வந்து குணத்தை குறிக்கின்றதா? சென்னி என்றால் தலை. ஆ, சென்னி. சரியா. சென்னி. தலை. ஐயா, சென்னின்ற சொல் சென்னி. வேற இடத்துல அப்போ பயின்றவர் உதாரணம். சென்னிங்கிறது கிராமங்களில் இன்றைக்கும் வழக்கத்தில் உள்ள ஒரு சென்னின்னு வார்த்தை வேற தான். இடத்துல வந்திருக்கா ஐயா நம்ம ஏதாவது? தேவாரம் திருவாசகத்தில் எல்லாம் சரி. என் சென்னியில் இறைவனுடைய பாதத்தை நான் சூடிக்கொள்கிறேன், என் சென்னி மண்ணி திகழுமே என்றெல்லாம் பாடக்கூடிய முறையை நாம் பார்க்கிறோம். பொதுவாக பக்தி பாடல்களில் பல இடங்களில் வரும். சென்னியில் சிவனை குறித்து சொல்லும்போது சென்னியில் பிறை சூடியவன் என்றெல்லாம் தேவாரத்தில் பாடியிருப்பதை நாம் பார்க்கிறோம். சென்னிங்கிற வார்த்தை பல இடங்களில் பயின்று வரக்கூடிய வார்த்தை தான். கிராமத்தில் கூட ஒருவனை தலையில் அடித்து விட்டால் இன்னொருவர் தலையில் அடித்து விட்டால் சென்னியில் அடித்து விட்டான் அவன் என்று சொல்லுவார்கள். போயும் போயும் சென்னியிலே அடிக்கிறது என்று சொல்லுவார்கள். சென்னி என்றால் அவர்கள் இந்த காதுக்கு பின்புறத்தை பொதுவாக சென்னி என்று அவர்கள் குறிப்பார்கள். ஆனால் கிராமங்களில் அந்த வழக்கம் இருக்கிறது சென்னி என்று. அந்த பகுதி ஆபத்தான பகுதி, அந்த இடத்தில் அறையக்கூடாது. அந்த இடத்தில் அரைந்து விட்டால் சென்னியில் அரைந்து விட்டான் என்று சொல்லுவார்கள். அது அந்த காதின் பின்புறத்தை பொது கிராமங்களில் குறித்து சொல்லுவார்கள். ஆனால் இலக்கியங்களில் பெரும்பாலும் சென்னி என்றால் பொதுவாக தலை என்ற பொருளில் தான் வருகிறது. தலை. குறிப்பாக இந்த பாடலில் கம்பர் வந்து, கம்பரில் ராமர் வந்து பெண்கள் பாம்பை பார்த்தால் பயப்படுவார்கள், அதை பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்திலையும் சொல்லியிருக்கலாம்ல. அந்த நோக்கமும் உள்ளுக்குள்ள இருக்கலாம். ஆனால் இங்கு பிரதான நோக்கம் அந்த மலையினுடைய அமைதித்தன்மை, அதனுடைய புனிதத்துவம் எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துவது தான். இதை போன்ற இன்னும் பல பாடல்கள் இருக்கின்றன. கொடிய விலங்குகள் எல்லாம் அமைதியாக அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தன, ஒன்றுக்கொன்று பகை இல்லாமல் இருந்தன என்றெல்லாம் கம்பர் பாடிய வேறு பாடல்களும் இதில் இந்த இடத்தில் வருகின்றன. எனவே அந்த இடத் பயத்தினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடியது தான் நோக்கம். இது சீதைக்கு பயத்தை போக்குவதல்ல. பயத்தை போக்குவதாக இருந்தால் அது அது கொடிய பாம்பாக இருந்தாலும் நாம் அதை விட்டு தள்ளி போக வேண்டும். கொடிய பாம்பு அது தள்ளி போனால் நமக்கு பயம் இல்லை என்பது போல சொல்லியிருப்பார். அது அதனால் பயமே இல்லை, அதை மிதித்து போகக்கூடிய அளவுக்கு தான் கிடைக்கிறது என்று சொல்வதனால் அது அந்த மலையினுடைய சிறப்பை குறிக்கிறது, அந்த இடத்தினுடைய மேன்மையை குறிக்கிறது. ஐயா, முனிவர்கள் கூட அங்க அவங்களுடைய இதையும் இதுல பாத்துக்கலாம். அதாவது சில முனிவர்கள் அங்கே வாழ்றவங்களுக்கு தெரியும் இந்த பாம்பு சாப்பிட்டுடுச்சா, ஐ மீன் தைரியமான முனிவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? முனிவர்கள் பய அச்சத்தை கொன்றவர்கள் தான் முனிவர்களாக இருக்க முடியும் பொதுவாக. அதனால் தைரியமான முனிவர்கள் என்பதற்காக இதை சொல்லுகிறார் என்பதல்ல. முனிவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அச்சப்படுவதற்கான எதுவும் நடக்காது. அது நடந்தாலும் அவர்கள் அச்சம் கொள்ள மாட்டார்கள், உயிருக்கு பயம் கொள்ள மாட்டார்கள். இந்த உடலை விடுவதற்கு அவர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். உடலே ஒரு சுமைதான் அவர்களுக்கு. வள்ளுவர் பாடுகிறார் அல்லவா, மற்றும் தொடர்பாடு எவன் கொள் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகை. இந்த பிறப்பை அறுக்க வேண்டும், பிறவாத பெருநிலை பெற வேண்டும் என்று தவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த உடம்பு கூட ஒரு மிகையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான், கூடுதலான ஒரு சுமைதான் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஆக சுமையாகத்தான் உடலை கருதுவார்கள். எனவே இந்த உடலுக்கு வரக்கூடிய ஆபத்தை குறித்து அவர்கள் அணு அளவும் அச்சப்பட மாட்டார்கள், பொருட்படுத்தவே மாட்டார்கள். அச்சமற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அச்சமின்மை என்பது தவத்தினுடைய ஒரு பெரும் அடையாளம். ஆன்மீகம் ஒருவரை உயரிய பக்குவவாதியாக மாற்றுகிறது என்றால் அதில் ஒன்று இந்த அச்சமற்ற தன்மை. ஒருவர் எப்போதும் அச்சத்துடனும் இருக்கிறார், அதே நேரத்தில் ஆன்மீகவாதியாகவும் இருக்கிறார் என்று ரெண்டையும் சேர்த்து சொல்ல முடியாது. இது இரண்டில் ஒன்றுதான் இருக்க முடியும். ஆன்மீகத்தில் பக்குவம் பெற்றவர்கள் அச்சமற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் பொதுவாக உலக வழக்கத்தில் பொதுமக்களை நாம் பார்க்கும்போது அச்சவயப்படுபவர்கள், உலக வாழ்க்கையில் அச்சவயப்படுபவர்கள் கோயிலை நாடி செல்லுகிறார்கள். அது ஆரம்ப நிலை. அவர்களிடம் நாம் அச்சத்தை பார்க்க முடியும். அத்தகைய பக்தர்களிடம் அச்சமும் இருக்கும். அச்சத்தின் காரணமாகத்தான் அவர்கள் ஆண்டவன் சந்நிதிக்கு போகிறார். ஆனால் பக்தியின் முதிர்ந்த நிலையில் அல்லது தவத்தின் உயர்ந்த நிலையில் அச்சம் அடியோடு அகன்றுவிடும். எதை குறித்தும் அவர்கள் கலங்க மாட்டார்கள். ஆக இங்கு அந்த முனிவர்கள் பாம்பை கண்டு அச்சப்படவில்லை என்றெல்லாம் நாம் சொல்லவே தேவையில்லை. அவர்களுக்கு அச்சம் என்றாலே என்னவென்று அவர்கள் மறந்து போயிருப்பார்கள். வெகு காலத்திற்கு முன்பு தவ வாழ்க்கையில் ஈடுபடும் முன்பு அவர்களுக்கு அச்ச உணர்வு இருந்திருக்கலாம். தவத்தில் அவர்கள் முன்னேறிய பிறகு அவர்களுக்கு அந்த உணர்வே அற்றுப்போயிருக்கும். அவர்கள் மிக இயல்பாக அந்த கொடும் வனத்திற்குள் வசித்திருப்பார்கள். அதுதான் நாம் முனிவர்கள் தவம் செய்வதையெல்லாம் பார்க்கிறோமே, அந்த வர்ணனையெல்லாம் புராணங்களில் வருகின்றன, இலக்கியங்களில் வருகின்றன. தவம் செய்யும்போது புற்றெல்லாம் அவர்கள் மேலாக எழுந்துவிடும், கரையான் புற்று எழுப்பிவிடும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே இருப்பார்கள். அவர்களுடைய தேகத்தையே கரையான் அரித்து தின்றுவிடும். அப்படியெல்லாம் புற்று மூடிய முனிவர்களையெல்லாம் பற்றிய செய்தியை நாம் வாசிக்கிறோம். எனவே அவர்கள் அச்சப்படுவார்கள் என்பதற்கு இடமே கிடையாது. சரியா? அடுத்த பாடல் போகலாம் நீ. ஆ இவ்வாறு இயற்கை காட்சிகளை எல்லாம் சீதைக்கு காட்டிய வண்ணம் ராமன் செல்லுகிறான். உடன் இலக்குவனும் வந்து கொண்டு இருக்கிறான். இவ்வாறு இவர்கள் அந்த மலை எல்லைக்குள் பிரவேசித்த போது அங்கிருந்த முனிவர்கள் இவர்களை எதிர்கொள்கிறார்கள். இவர்களுக்கு அன்றைய தினம் பசியாறுவதற்கு உணவு படைக்கிறார்கள். பசியாறிய பிறகு இலக்குவன் ஒரு பெரும் வேலை செய்கிறான். ஒரு தகுந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறான். அங்கு இவர்கள் தங்குவதற்கான ஒரு குடிலை அமைத்து விடுகிறான். மிகச் சிறப்பாக அவன் அதை செய்து முடிக்கிறான். அவன் எவ்வாறு குடில் அமைத்தான் என்பதை சில பாடல்களில் கம்பர் சொல்லியிருக்கிறார். மிக விரைவாகவும் அழகாகவும் பாதுகாப்பு கொண்டதாகவும் அந்த குடிலை அவன் அமைத்தான். அங்கு இருக்கக்கூடிய மூங்கில்களை வெட்டி, மரங்களை வெட்டி, இலை தழைகளை கொண்டு கூரை போன்றவற்றை அவன் வேய்கிறான். அங்கு கிடைக்கக்கூடிய மணலை கொண்டு, பாறைகளை கொண்டு சுவரும் அமைத்து விடுகிறான். சுவரும் எழுப்புகிறான் என்றும் கம்பர் சொல்லுகிறார். மணலை குழைத்து சுவர் எழுப்பினான் என்று சொல்லுகிறார். இவ்வாறாக ஒரு நல்ல வசிப்பிடத்தை, பர்ணசாலையை உருவாக்கி விடுகிறான். முனிவர்களுக்கு உரிய பர்ணசாலை போல தன் அண்ணனும் அண்ணியும் தங்குவதற்கான இருப்பிடத்தை இலக்குவன் சமைத்து விடுகிறான். இவர்கள் சற்று எட்ட போயிருந்தார்கள், ராமனும் சீதையும். அவர் எட்ட போய் சற்று சுற்றி பார்த்து விட்டு திரும்புவதற்குள் இந்த இடத்தில் இலக்குவன் ஒரு அருமையான குடில் அமைத்து விட்டான். இதை பார்த்து ராமன் வியக்கிறான். நம் தம்பி சமைத்த பர்ணசாலையா இது என்று வியக்கிறான். ராஜகுமாரனாக அரண்மனையில் வளர்ந்தவன் இந்த மாதிரியான வேலைகள் செய்தறியாதவன். அவன் இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் அங்கு 1000 பணியாளர்கள் உண்டு அரண்மனையில். இத்தகு வேலைகளை பயின்றறியாதவன் அவன். ஆனால் இப்போது அதை நிறைவேற்றியிருக்கிறான் இலக்குவன். அதை குறித்த ஆச்சரியம் அவனுக்கு உருவாகிறது. என்னவென்று சொல்வது? என்ன விதமான அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன? என் தம்பி பர்ணசாலை உருவாக்கி இருக்கிறான். என் தாரம் இந்த கொடிய கானகத்திற்கு தன் மெல்லிய பூம் பாதங்களை எடுத்து வைத்து வந்திருக்கிறாள். இதையெல்லாம் என்னவென்று சொல்வது என்று வியந்து தனக்குள் ஆச்சரியப்படுகிறான். அந்த அவனுடைய அந்த வியப்பை கூறக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். ராமனுடைய வியப்புணர்ச்சியை உரைக்கக்கூடிய பாடல் இது. மேவு காணும் மிதிலியர் கோன்மகள் பூவின் மெல்லிய பாதமும் போந்தன, தாவில் எம்பிகை சாலை சமைத்தன, யாவையாதும் இலார்க்கியை யாதவே. மேவு காணம் விதிலையர் கோன்மகன் பூ கோன்மகள் பூவின் மெல்லிய பாதமும் போந்தன. மேவு காணம், காணம் என்றால் காடு என்று பொருள். கான் கான் இதனோடு அம் என்ற விகுதி சேர்ந்து காணம் என்று வருகிறது. காணம் என்றால் காடு. இது காடு என்று பொருள்படும் போது தமிழ் வார்த்தையாக மாறும். இதுவே பாட்டு என்று பொருள்படும் போது அதை அந்த உச்சரிப்பை கூட மாற்றி உச்சரிப்பார்கள். கானம் என்று உச்சரிப்பார். பாட்டு என்று பொருள்படும் போது அது வட சொல்லாகும். இங்கு தமிழ் சொல்லாக காடு என்ற பொருளில் வந்திருக்கிறது. மேவு காணம் பொருந்தி இருக்கக்கூடிய காணம். மேவுதல் என்றால் பொருந்துதல். இந்த மேவு என்ற சொல் பல இடங்களில் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப பல பொருள்கள் தந்து வரக்கூடிய ஒரு சொல். மேற்கே சிறு தொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை என்று குயில் பாட்டில் நாம் பாரதி சொல்லுவதை படித்திருப்போம். மேவுதல், மேற்கே சிறு தொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை, இருக்கின்ற சோலை, மேற்கே சிறு தொலைவில் இருக்கின்ற பொருந்தி இருக்கின்ற சோலை. இது பல இடங்களில் அடையாக வரும் பல சொற்களுக்கு. பொதுவாக இந்த எதுகை அமைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த மேவு என்ற சொல் இயல்பாக வந்து நிற்கும். மேவு காணோம், பொருந்திய காணோம் என்று பொருள் அதற்கு. பொருந்திய காடு, எது பொருந்திய காடு? கல்லும் முள்ளும் பொருந்திய காடு என்று எடுத்துக்கொள்ளலாம். கொடிய விலங்குகள் பொருந்தி இருக்கக்கூடிய காடு என்று எடுத்துக்கொள்ளலாம். எவை பொருந்தி இருக்கின்றன என்று சொல்லவில்லை, ஆனால் மேவு காணோம் என்று சொல்கிறார். அதற்கு இவ்வாறு கல்லும் முள்ளும் பொருந்திய காடு, கொடிய விலங்குகள் பொருந்தி இருக்கக்கூடிய காடு, அழகான, இங்கு அழகான என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒரு காடு, இந்த கொடிய காடு என்ற பொருளில் தான் ராமன் இங்கு சிந்தித்து பார்க்க சொல்லுகிறான். எனவே கொடிய விலங்குகள், கல் முள் போன்றவை பொருந்திய காடு என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். மேவுதல் என்றால் பொருந்துதல். அவ்வாறு சொல்லாமல் மேவு கானகம், இங்குள்ள இந்த இடத்தில் பொருந்தி இருக்கக்கூடிய இந்த காடு, இருக்கக்கூடிய காடு என்று வேறு எந்த சொற்களையும் அங்கு கொண்டு வந்து பொருத்தாமல் இதில் உள்ள சொற்களை மட்டுமே வைத்து உரை சொல்ல வேண்டும் என்றாலும் சொல்லலாம். மேவு காணோம், இந்த உள்ள இங்கு உள்ள இந்த காட்டிற்குள் மிதிலையர் கோன்மகள் பூவின் மெல்லிய பாதமும் போந்தன. மிதிலையர் கோன் என்பது சனக மன்னனை குறிக்கிறது. மிதிலாபுரியை ஆள்பவன் சனகன். மிதிலையில் வசிக்கக்கூடியவர்கள் மிதிலையர், அந்த ஊரில் இருப்பவர்கள் மிதிலையர், அயோத்தியில் இருப்பவர்களை அயோத்தியர் என்று சொல்லலாம், சென்னையில் வாழ்பவர்களை சென்னையர் என்று சொல்லலாம், மதுரையில் வசிப்பவர்களை மதுரையர் என்று சொல்லலாம். அதைப்போல மிதிலையில் இருப்பவர்களை மிதிலையர் என்று சொல்லுகிறார் கம்பர். மிதிலையர் கோன் மகன், மகள், கோன் என்றால் அரசன், கோன் அரசன், மிதிலையர் கோன் மிதிலை நகரத்து மக்களின் அரசனாகிய சனகன், அவனுடைய மகள் சீதை, அந்த சீதையினுடைய பூவின் மெல்லிய பாதமும் போந்தன, காணம் போந்தன, காணம் போந்திருக்கின்றன, காணம் போந்தன, கானகத்திற்குள் வந்திருக்கின்றன. போந்தன என்றால் வந்துள்ளன என்று பொருள் தரக்கூடியவை, அல்லது புகுந்துள்ளன என்றும் பொருள் தரக்கூடியது அந்த சொல். அது போதல் என்ற சொல்லிலிருந்து வரவில்லை. போதல் என்ற சொல் வேறு. போ, அது போ என்பது இருந்து வருவது போனான், போயிருக்கிறான், போவான் என்றெல்லாம் வரும். அது ஓர் எழுத்து, ஒரு மொழி. இந்த போந்தன என்பது இந்த போவில் இருந்து வரவில்லை. மாறாக போதா என்ற ஈரெழுத்து சொல்லிலிருந்து வருகிறது. போதா, போதா என்றால் வா என்று அர்த்தம். வா, போதரள் என்று அது வரும். போதரள், வருதல். இதிலிருந்து இந்த அர்த்தம் போதரும் என்றெல்லாம் பழைய உரையாசிரியர்கள் உரை எழுதுவார்கள். இலக்கியங்களுக்கு உரை எழுதும் போது என்ற கருத்து போதரும் என்ற கருத்து வெளிப்படும், எந்த கருத்து இதிலிருந்து வரும் என்ற அர்த்தத்தில் போதரும் என்று சொல்வார்கள். போதரல் என்றால் வருதல் அல்லது புகுதல் என்ற ஒரு பொருளும் உண்டு. இங்கு ராமன் சொல்லுகிறான், மனத்துக்குள்ளாக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், சனக மகாராசனின் புதல்வியாகிய சீதையின் மெல்லிய பூம்பாதங்கள் இந்த காட்டிற்குள் வந்திருக்கின்றன. இது ஒரு அதிசயம். அடுத்து மேலும் சொல்லுகிறான், தாவில் எம்பிகை சாலை சமைத்தன, புற்றமற்ற என் தம்பியின் கரங்கள் பர்ணசாலை சமைத்திருக்கின்றன. இது மற்றொரு அதிசயம். இவையெல்லாம் நடக்க முடியாதவை. சீதை இந்த கரடுமுரடான காட்டுப்பாதையில் நடந்து வருவாள் என்பது கற்பனைக்கும் எட்டாதது. என் தம்பி இப்படிப்பட்ட கடிய வேலையை செய்வான், புடில் அமைக்கின்ற ஒரு பணியை செய்வான் என்பதும் எண்ணி பார்க்க முடியாத செய்தி. ஆனால் இவை நடந்திருக்கின்றன. இவை நடந்திருக்கின்றன என்றால் என்ன அர்த்தம்? யாவை யாதும் இலார்க்கு ஏயாதவே, எல்லாம் இல்லாமல் போனவர்களுக்கு எதுவும் சாத்தியம் என்று ராமன் கடைசியில், இவ்வாறு நடக்க முடியாதவை நடந்திருப்பதற்கான காரணத்தை யூகித்து தனக்குள்ளாக சொல்லிக் கொள்கிறார். யாவை யாதும் இலாருக்கு ஏயாதவே ஏயாதவே, இயைதல் என்றால் முடிதல் என்று பொருள், சாத்தியமாதல் என்று பொருள். இயைதல் அது இயையுமா? இயைதல் இயைதல் நடத்தல் பொருந்துதல் சாத்தியமாதல். இயையாதவே இயையாத இயையாத என்றால் சாத்தியமாகாத ஆகாதவை என்று பொருள். சாத்தியமாகாதவை யாவை என்று ஒரு வினா எழுப்புகிறார் ராமன். இயையாதவை யாவை சாத்தியமாகாதவை யாவை, யாதும் இலாருக்கு எதுவும் இல்லாதவர்களுக்கு, எல்லாவற்றையும் பறிகொடுத்தவர்களுக்கு, ஒன்றுமற்றவர்களுக்கு சாத்தியமாகாதவை யாவை, எதுவும் அவர்களுக்கு சாத்தியமாகும். அந்த வினாவிலேயே ஒரு விடையும் அடங்கி விடுகிறது. எதுவும் மற்றவர்களுக்கு எல்லாம் சாத்தியமாகும், அவர்கள் எதுவும் செய்ய துணிந்து விடுவார்கள். பொதுவாக இந்த புரட்சியாளர்கள், உலகத்தில் புரட்சி நடத்திய புரட்சியாளர்கள் மக்களை தூண்டுவதற்கு ஒரு வாசகத்தை எடுத்துரைத்ததாக நாம் வரலாற்றில் வாசிக்கிறோம். நம்மிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை, பெறுவதற்கோ இந்த உலகமே உண்டு, வாருங்கள். நம்மிடம் இழப்பதற்கு இனிமேல் எதுவுமே இல்லை. நாம் இனி எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு ஆயத்தமான வலிமை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மிடம் இருந்து எதுவுமே நஷ்டமாகவதில்லை என்று அவர்களை உணர்ச்சி கொந்தளிப்புடையவர்களாக மாற்றியிருக்கிறார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அந்த கருத்து இங்கு வருகிறது. எதுவும் அற்று போய்விட்டது என்றால் எதையும் செய்வதற்கு துணிந்து விடுவார்கள், அந்த சௌகரியத்தை பார்க்க மாட்டார்கள். சௌகரியம் பார்ப்பது, வசதிகளெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று அதையே கவனித்து கொண்டிருப்பது, சின்ன வேலை என்றாலும் பிறரிடம் ஏவி ஏவியே அதை செய்ய வைத்து கொண்டிருப்பதெல்லாம் அந்த சௌகரியங்கள்லாம் சுற்றி இருக்கும் போதுதான். அவையெல்லாம் அடியோடு இல்லாமல் ஒன்றுமற்றவனாக மாறி ஒருவன் மாறிவிடும் போது தானே எல்லாவற்றையும் செய்ய அவன் தொடங்கி விடுவான். இப்போது இங்கே அந்த பெருந்தொற்று காலம் வந்தபோது, கொரோனா பெருந்தொற்று காலம் வந்தபோது, சமைத்தறியாத பலர், தனித்து வாழக்கூடிய ஆண்களில் சமைத்தறியாத பலர் அந்த நேரத்தில் உணவு எங்கும் கிடைக்காத சூழலில் தாங்களே சமைக்கக்கூடியவர்களாக மாறி விட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஒரு எதுவுமற்ற நிலையில் அவர்கள் அதை செய்ய வேண்டிய நிலைக்கு உள்ளாகி விடுகிறார்கள், செய்து விடுகிறார்கள். ஒருபோதும் அவர்கள் அடுப்படி பக்கம் போயிருக்க மாட்டார்கள். ஆனால் வேறு வழியில்லை என்ற நிலையில், வேறு வாய்ப்பே அற்ற நிலையில் அவர்கள் அதை செய்து சாத்தியப்படுத்தி விடுகிறார்கள். அதைப்போலத்தான் இங்கு இலக்குவன் நிலை. இந்த பணியை செய்வதற்கு வேறு யாரும் இல்லை. குடிலை அமைப்பு அங்கே அயோத்தியில் வாழ்ந்திருந்தால் அரண்மனையே கட்டி எழுப்பி இருப்பார்கள். அரண்மனை தேவையா? உடனே அதற்கான பணியாளர்களை நியமித்து பெரும் அரண்மனையே கட்டி எழுப்பி இருப்பார்கள். ஆனால் இங்கு அப்படி உதவி செய்வதற்கு பணியாளர்கள் யாரும் இல்லை, இவன் மட்டும்தான். அண்ணனுக்கு சௌகரியமான ஒரு தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அண்ணன் மீது மரியாதை, அண்ணன் மீது அன்பு இரண்டும் அவனுக்கு இருக்கிறது. எனவே அவன் அதுவரைக்கும் செய்து பழகாத அந்த காரியத்தை அவனே யோசித்து செய்து முடித்து விடுகிறான். அதேபோல் சீதை, மண்மகள் அறியாத பாதம், பூமியில் கால் பாவாத பாதம் அது, எப்போதும் உப்பரிகையிலேயே உலாவிய பாதம். அவள் ஒருவேளை அரண்மனையை விட்டு வெளியே வருகிறாள் என்றால் அவள் போகும் இடமெல்லாம் பூக்கள் பரப்பியிருப்பார்கள். அப்படி நடந்து பயின்று வளர்ந்தவள் அவள். ஆனால் அவள் கரடுமுரடான கல்லும் முள்ளும் நிறைந்த கானகத்திற்கு ஊடாக நடந்து வருகிறாள் என்றால் என்ன பொருள்? அவள் அரண்மனை சௌகரியத்தை எல்லாம் இழந்து விட்டாள். அவளுக்குள் அடிமனத்தில் தன் நாயகன் மீது அன்பு மட்டும் இருக்கிறது. அந்த அன்பையே பற்றுக்கோடாக கை கொண்டு எதுவும் மற்றவளாக தன் நாயகனோடு பயணிக்கிறாள். அப்படி பயணிக்கும் போது அவளுக்கு இந்த பாதையின் வருத்தம் ஒரு வருத்தமாகவே தெரியவில்லை. யாவை யாதும் இலார்க்கு இயையாதவே, இயையாத என்று அந்த கடைசியில் முடியக்கூடிய அந்த வார்த்தை, அந்த அகரம் என்பது அது ஒரு வினையாளனையும் பெயராக முடிகிறது. இயையாதவை என்ற பொருளை தருகிறது. அது இப்போது சொன்னால் இப்போது பொதுவாக அது ஒரு பெயரெச்சமாக இருக்கும். இயையாத செயல்கள் என்று பின்னாடி ஒரு எச்சமாக அமைந்து பின்னாடி ஒரு பெயரை இணைத்து வரக்கூடிய எச்ச சொல்லாக அது இருக்கும். இப்போது அப்படித்தான் பொதுவாக அதை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கு அது ஒரு முற்று பெற்ற வினையாளனையும் பெயராக இருக்கிறது. இயையாத என்றால் இயையாதவை என்ற பொருளை தருகிறது. இது பழைய நடை. யாவை யாதும் இலார்க்கு இயையாத, அந்த ஏ இயையாதவே என்பதில் இருக்கக்கூடிய ஏகாரம் அது அசையாக தள்ளிவிடலாம். அதற்கு வேறு பொருள் நாம் பார்க்க வேண்டியதில்லை. அது ஏகாரம். இயையாதவை எவையும் இல்லை, எதையும் அவர்கள் நடத்தி முடித்து விடுவார்கள். முடியாதவை என்று எதுவுமே கிடையாது என்று ராமன் தன் மனதுக்குள் நினைத்து பார்ப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் எம்பி என்ற வார்த்தை என் தம்பி என்ற பொருளை தருகிறது. அந்த எம்பி என்பதற்கு தாவில் என்ற ஒரு அடை வருகிறது. தா என்றால் குற்றம் என்று பொருள். குற்றம், தா கூட்டல் இல் தாவில் என்று வருகிறது. தாவில் இடையில் வகர உடம்படுமை சேர்ந்து இவ் என்பது வந்து தாவில் என்று வந்துவிடுகிறது. தாவில் இதை இவ்வாறு பிரிக்காமல் தாவு கூட்டல் இல் என்றும் பிரிக்கலாம். அப்படி பிரித்தாலும் இதே பொருள்தான். அப்படி பிரித்தால் இந்த தா என்ற சொல்லுக்கு பார்க்க சொல் உகரச்சாரியை ஏற்று தாவு என்று வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் குற்றம் என்ற பொருள்தான். தாவு இல் என்றும் பிரிக்கலாம், தா கூட்டல் இல் என்றும் பிரிக்கலாம். இரண்டும் பொருள் ஒன்றுதான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். மேவு காணும் இதிலையர்கோன் மகள் பூவின் மெல்லிய பாதமும் போந்தன, தாவில் எம்பிகை சாலை சமைத்தன, யாவை யாதும் இலார்க்கியை யாதவே. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இதுல மூணாவது அடி தாவில் எம்பகை எம்பிகை எம்பிக்கை, எம்பிகை. எம்பிக்கை, எம்பி, எம்பி என்றால் என் தம்பி, என் தம்பியினுடைய கை, என் தம்பியினுடைய கைகள் சாலை சமைத்தன. சாலை என்பது இங்கு அந்த பர்ணசாலையை குறிக்கிறது. பர்ணசாலைன்னா தவக்குடி, என்ன சொன்னீங்க ஐயா? பர்ணசாலைன்னா முனிவர்கள் வசிக்கக்கூடிய சிறு குடி, அதுதான் பர்ணசாலை. இங்கு இவர்கள் தவ வாழ்க்கை தானே மேற்கொள்ள வருகிறார்கள், எனவே இவர்கள் அந் ஒரு சிறு குடிலே அமைத்துக் கொள்கிறார்கள். சாலை என்பது இருப்பிடம் என்ற பொருளை தரக்கூடியது. சாலை என்பதை நாம் இப்போது பாதை என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். மதுரை சென்னை நெடுஞ்சாலை என்றெல்லாம் பாதை என்ற பொருளில் நாம் பயன்படுத்துகிறோம். சாலை என்பதற்கு இருப்பிடம் என்ற பொருள் உண்டு, இன்னும் வேறு பல பொருள்கள் எல்லாம் உண்டு. கல்வி சாலை என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? கல்வி சாலை, அது பாடசாலை. பலரும் கூடக்கூடிய ஒரு இடம், அதையும் சாலை என்று சொல்லலாம். சாலை என்றால் இருப்பிடம், பலரும் கூடக்கூடிய ஒரு இடம், இவையெல்லாம் சாலை என்ற சொல் குறிக்கக்கூடிய அர்த்தங்கள். சரி ஐயா. அதே போல் சமைத்தனா செய்தல் சமைத்தல் அன்று. என்றால் செய்தல், ஆமாம். அது பொதுவாக இப்போது கூட சமைத்தல் என்பதை செய்தல் என்ற பொருளில் பயன்படுத்துவார்கள். கொஞ்சம் நல்ல இலக்கிய நடையில் எழுதுபவர்கள் அவ்வாறு பயன்படுத்துவார்கள். கம்பன் சமைத்த காவியம். சமைத்தல் என்பதை பல பொருள்களில் பல இடங்களில் பயன்படுத்தலாம். இயற்றுதல் என்ற பொருளில், செய்தல் என்ற பொருளில், பல பொருள்களில் அதை பயன்படுத்தலாம். ஆனால் நடைமுறையில் சமைத்தல் என்பது உணவை உருவாக்குவதைத்தான் குறிக்கிறது நடைமுறையில். ஆனால் இலக்கியத்தில் அது இயற்றுதல், செய்தல், உருவாக்குதல் என்றெல்லாம் பல பொருள்களில் வரும். சரி. ஐயா, ஒரு இன்னொரு சிறிய சந்தேகம். கேக்குதா ஐயா? கேக்குது. சொல்லுங்க. ஐயா, இப்போ இந்த தாவரவியல்னு சொல்லுவோம் இல்லையா, பாட்டனிக்கு தாவரம். அது வேற, அந்த சொல் அது வடமொழி சொல், ஸ்தாவரம் என்பதிலிருந்து வந்தது. அது அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது ஓர் எழுத்து ஒரு மொழி, தமிழில் உள்ள வார்த்தை. அது ஸ்தாவரம், அது சமஸ்கிருத வார்த்தை, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓ சரி. ஏன்னா அது தாவில் என் தம்பி, என் தம்பி சாலை சமைத்தன அப்படின்னா வந்து தாவரத்தில் இருந்து செய்தார் அப்படின்னு சொல்றீங்க. தாவரத்தை, அப்படி அதாவது அப்படி அர்த்தம் பார்க்கறதுக்கு அதுக்கு இடமே கிடையாது. தாவில் என்பது தாவரத்தில் என்று பொருள் தராது. தாவரம்னு சொன்னாதான் தாவரத்தை குறிக்கும். அது ஸ்தாவரம் என்ற அந்த வடசொல்லினுடைய தமிழ் வடிவம் தாவரம் என்பது. அந்த சொல்லுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது தாவில் எம்பி என்பது தன் தம்பியை உயர்வாக சொல்கிறான். குற்றமற்ற என் தம்பி, குற்றமற்ற என் தம்பியின் கரங்கள் இந்த பர்ணசாலையை உருவாக்கி இருக்கின்றன என்று சொல்லுங்கள். சரி. இப்போது இது பற்றி தாவில் என்ற வார்த்தையை பாரதியார் கூட பயன்படுத்துகிறார். அந்த சுதந்திர தேவி துதி என்ற ஒரு தலைப்பில் ஒரு பாடல் இருக்கிறது. அதில் அந்த பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதந்தரும் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டு நீங்கி பழி மிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று முதல் பாடல் வரும். அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பாடலில் தேவி நின் அருள் தேடி உளம் தவித்து ஆவியும் தமது அன்பும் அளிப்பவர் மேவி நிற்பது வெம்சிறை ஆயினும் தாவில் வானுலகு என்ன தகுவதே. சுதந்திர தேவியே, உன்னுடைய அருளை வேண்டி போராட்ட களத்தில் குதித்தவர்கள் சிறைப்பட நேர்ந்தாலும் அந்த சிறையும், அந்த கொடும் சிறையும் குற்றமற்ற வானுலகத்திற்கு இணையானது, சொர்க்கத்திற்கு இணையானது என்று பாரதி பாடுகிறார். தாவில் வானுலகு என்று சொல்லுகிறார். தாவில் வானுலகு, குற்றமற்ற வானுலகம். பாரதி கூட இந்த தாவில் என்ற சொல்லை பயன்படுத்த, அது ஒரு சொல் அல்ல, இரண்டு சொல், தா கூட்டல் இல், தாவில். நீங்கள் ஏதோ கேட்டீர்களே. ஆமையா, அது கடைசி சொல்ல வந்து இயலாதவை எவை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கணும் இல்லையா. இயையாதவை இயையாத ஆமாம். அதவே அப்படின்னு முடிச்சு, இயையாதவை எவை அப்படின்னு அப்படி தானே முடிச்சிருக்கணும். இயலாதது ஆ, எது? இயையாதவை என்று தான் அங்கு இருக்கிறது. அது அதாவது அது அந்த கால வடிவத்தில் இருக்கிறது. இப்போது நாம் சொல்வதாக இருந்தால், யாவை யாதும் யாவருக்கும் இயையாதவை, அந்த வை என்று சொல்லுவோம். இங்கு அந்த வேயை விட்டு விடுங்க, அந்த ஏயை விட்டு விடுங்க. அது ஏகாரம், அது ஈற்றேகாரம். அதை தேற்றம் என்றோ அல்லது அசை என்றோ அதை ஒதுக்கி விடலாம். அது இவ்வளவுதான் அங்கு இருக்கக்கூடியது. இந்த சொல் தான் ஏயாத. இந்த இயையாத என்பதற்கே இயையாதவை என்று பொருள். இயையாதவை எவை அப்படின்னு தான் முடிச்சு. இயையாதவைனா முடியாததுன்னு அர்த்தம் இல்லையா, அதாவது இயலாதவை. இது வந்து உங்களால் ஆமா, இயலாதது. இயலாதவை யாவை, யாவை இயலாதவை யாவை. யாவை அந்த முன்னாடி வினா இருக்கு என்ன பொருளை ஜெயராம். தெரிகிறது? ஓ சரி எல்லாம் இயலும் என்ற பொருளைத்தானே தெரிகிறது. விடையைத்தானே அந்த கேள்வி தருகிறது. ஓ சரி சரி சரி புரிய இப்போ புரியுது. நான் அதாவது ஆ சரி சரி புரியுது புரியுது. நல்லவர்களுக்கு, அதாவது நல்ல வலிமை வாய்ந்தவர்களுக்கு நடத்தி முடிக்க முடியாதவை எவை என்று கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு விடை அவர்கள் எதையும் நடத்தி முடிப்பார்கள் என்று பொருள் தானே தருகிறது, ஆ சரி சரி வருகிறது. அதே போலத்தான் இது. புரிஞ்சு புரிஞ்சு. அதாவது இந்த வை அவர் சுபு யாவை முதல்ல வந்தது, இயலாதவை யாவைன்றது யாவை ஆமாம். யாது. அதாவது நம்ம பின்னாடி அந்த கேள்வியை நாம் இப்போது அமைப்போம். அது பாட்டு என்பதனால் முன்னாடியே வருகிறது. யாவை என்பது அந்த வினா முன்னாடியே வந்து விடுகிறது. அது இயல்பான ஒரு நடையில் இருக்க வேண்டும் என்றால், யாதும் இலாருக்கு இயையாத யாவை என்று வர வேண்டும். அவ்வாறு ஆமாம் வரும் ஆ சரி அந்த வினா முன்னாடி வந்து விடுகிறது. சரி. ஏ வேறு சந்தேகம் இல்லை. இன்னும் ஒரு பாட்டு பார்க்க முடியுமா இன்னைக்கு இல்லை? ஆ, பார்க்கலாம் பார்க்கலாம். இவ்வாறு சிந்தித்த ராமன் தன் தம்பியை நோக்கி, அன்பாக ஒரு வாசகம் சொல்லுகிறார். தன் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, அவனை பாராட்டும் விதமாக, அந்த பாராட்டை நேரடியாக சொல்லாமல் ஒரு கேள்வியாக கேட்பது போல சொல்கிறார். பாராட்டு என்பது நேரடியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நேரடியாக இருந்தால் அது ஒருவேளை வெற்று முகஸ்துதியாகவும் இருக்கும். ஆ, அற்புதமாக செய்து விட்டீர்கள், அருமை, அற்புதம், உன்னை மாதிரி செய்வதற்கு யாரும் இல்லை என்றெல்லாம் நேரடியாக பலரும் பாராட்டுவதை நாம் கவனிக்கிறோம். அவ்வாறு நேரடியாக பாராட்டுவது என்பது பெரும்பாலும் வெறும் வெற்று முகஸ்துதியாக இருப்பதற்கான வாய்ப்பு தான். ஆனால் நாகரிகம் அறிந்தவர்கள் பாராட்டை ஒரு உறுத்தலாக, அவர்களுக்கு தெரியாத விதமாக மறைமுகமாக செய்வார்கள், சொல்வார்கள். அப்படி மறைமுகமாக பாராட்டுகிறான் தன் தம்பியை. என்று கற்றனை நீ இதுபோல் என்றான். இதுதான் அவன் சொல் அவன் தம்பியை பாராட்டக்கூடிய ஒரு வாசகம். என்று கற்றனே நீ இதுபோல் என்றார். இவ்வாறு பர்ணசாலை சமைப்பதற்கு நீ என்றைக்கு கற்றாய்? என்னோடு அரண்மனையில் தானே வாழ்ந்திருந்தாய்? அரண்மனை சுகபோகங்களில் தானே நீ இது நாள் வரைக்கும் உன் வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தாய்? இது போன்ற சிறு பணிகள், உடற்சிரமத்தை தரக்கூடிய பணிகள், இவற்றை நீ செய்து அறிந்தவன் அல்லவே? ஆனால் இன்று செய்திருக்கிறாயே, என்றைக்கு நீ இதை கற்றாய்? எங்கேயாவது போய் என்றைக்காவது எனக்கு தெரியாமல் கற்று வந்து விட்டாயா என்று கேட்கிறான். இந்த ஒரு கேள்வியிலேயே அவன் லக்குவனை பாராட்டியது அடங்கிவிடுகிறது. வெறும் சொல்லளவு இதை வெறுமனே சொல்லி மட்டும் இருந்தால் தம்பியை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு கடமைக்காக பாராட்டியதாக இருக்கும். கம்பர் அதையெல்லாம் நுட்பமாக அமைக்கிறார். அதை தான் நான் பார்க்க வேண்டும். வெறுமனே ராமன் பாராட்டினான் என்று நிறுத்திவிடவில்லை, பாராட்டுகிறான். அதுவும் நேரடியாக இல்லாமல் வேறு வகையாக. கேள்வி கேட்பது போல ஒரு பாராட்டு மொழி ராமனிடமிருந்து வருகிறது. அத்தோடு நிறுத்தாமற் கம்பர் கூடுதலாகவும் சொல்லுகிறார், துன்று தாமரை கண்பணி சோர்கின்றார். இவ்வாறு தன் தம்பியை பாராட்டும் போதே ராமனுடைய கண்களிலிருந்து தானாக கண்ணீர் துளிக்கிறது. துன்று தாமரை கண்பணி சோர்கின்றான். துன்றுதல் என்றால் செறிதல், நெருங்கி இருத்தல். அடர்த்தியான கண்பணி, கண்ணீர் சொட்டுகள், சோர்கின்றான். கண்ணீர் சொட்டுகளை அவன் வெளிப்படுத்துகின்றான். தன்னுடைய தாமரை கண்களிலிருந்து கண்ணீர் துளிகளை அவன் வெளிப்படுத்துகின்றான். கண்ணீர் வழிகிறது அவன் கண்களில் இருந்து. அன்பு கண்ணீர், தன் தம்பியின் அன்பை நினைத்ததனால் வந்த மன நெகிழ்ச்சியில் உண்டான கண்ணீர். இது துயர கண்ணீர் அல்ல. கண்ணீர் பல வகைகளில் வரும். நம் மீது ஒருவர் அளவு கடந்த அன்பு செலுத்துகிறார் என்பதை நாம் உணரும் போதும் நமக்கு கண்ணீர் வந்துவிடும். அது சோகம் அல்ல. அவருடைய அன்பை நாம் உணரும் தருணத்தில் நமது மனம் நெகிழ்ந்து விடும், கண்ணீர் புறப்பட்டு விடும். அப்படிப்பட்ட கண்ணீர். துன்று தாமரை கண்பணி சோர்கின்றான், கண்களிலிருந்து கண்ணீரை வழிய விடுகின்றான். அந்த கண்ணீர் துன்று கண்பணி, அப்படியே கண்ணீர் அடர்த்தியாக பார்வையே மறைத்து விடும்படியாக கண்ணீர் அவனுடைய கண்களில் பொங்கி ததும்பி வருகிறது என்பதை அந்த இறுதி சொற்றொடர் வெளிப்படுத்துகிறது. என்று கற்றனை நீ இதுபோல் என்றான், துன்று தாமரை கண்பணி சோர்கின்றான். சென்ற பாடலில் சிந்தித்தான் அல்லவா, அந்த அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ராமன் ஒரு கருத்தை சிந்தித்தான் அல்லவா. யாவை யாதும் இலார்க்கு யாதவே என்று சிந்தித்தான் அல்லவா. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பாடல் அமைந்திருப்பதனால் என்று சிந்தித்து என்று இந்த பாடல் தொடர்கிறது. என்று சிந்தித்து என்று விதமாக எண்ணிக்கொண்டு இளையவர் பார்த்து, இளையவர் பார்த்து என்றால் இளையவனை பார்த்து என்று அர்த்தம். இளையவன் என்பது வார்த்தை. இளையவன் நகர ஒற்றில் முடியக்கூடிய வார்த்தை. அதை நாம் இளையவனை பார்த்தல் என்று நாம் இப்போது சொல்லுவோம். இளையவனை பார்த்து, பழைய இலக்கிய நடையில் அந்த இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐயை சேர்க்காமலேயே ஒருவனை பார்த்தோம் என்பதை சொல்லிவிடலாம். இளையவனை பார்க்கிறோம் என்றால் இளையவர் பார்த்து என்ற அந்த நகர ஒற்றை ரகர ஒற்றாக, வல்லின ரகர ஒற்றாக மாற்றிவிட்டால் இளையவனை பார்த்து என்று அர்த்தம் ஆகிவிடும். அப்படி ரகர ஒற்றாக மாற்றாமல் வெறுமனை இளையவன் பார்த்து என்றே அடுத்து இளையவன் பார்த்து என்று வந்தால், இந்த நகர ஒற்று அப்படியே இருக்க அடுத்து பார்த்து என்று வந்தால் இளையவன் பார்த்து, இளையவன் பார்க்கிறான் என்று அர்த்தம் வரும். ஆனால் அது மாறிவிட்டது என்றால், இந்த நகரம் ரகர ஒற்றாக மாறிவிட்டது என்றால் அந்த இளையவனை வேற யாரோ பார்க்கிறார்கள் என்று அர்த்தம். இது தமிழில் உள்ள ஒரு மிக முக்கியமான நுட்பம். எனவே எல்லா இடத்திலும் பிரித்து பதிப்பிக்கிற இந்த தொகுப்பாசிரியர் இந்த இடத்தில் பிரிக்காமல் இளையவர் பார்த்து என்று அங்கு சேர்ந்து இருந்தபடியே பதிப்பித்திருக்கிறார். இதை அவர் பிரித்து இருப்பாரேயானால், இளையவன் பார்த்து என்று பிரித்து விட்டால் அர்த்தம் மாறி போய்விடும். இளையவன் பார்த்து, இளையவன் பார்க்கிறான், பார்க்கிறதாகிய வேலையை இளையவன் செய்கிறான் என்றாகும். இங்கு ஆனால் இங்கு இளையவர் பார்த்து என்று இருப்பதனால் இளையவனை பார்த்து, ராமன் இளையவனை பார்த்து, இரு குன்று போல குலவியே தோழினாய், இரு மலைகளைப் போல பொருந்தி இருக்கக்கூடிய தோள்களை உடையவனே, என்று அவனை விழித்து கூப்பிட்டு, என்று கற்றனை நீ இதுபோல் என்றான். என்றைக்கு நீ படித்தாய் இதுபோல், இதுபோலெல்லாம் செய்வதற்கு நீ என்றைக்கு படித்தாய், இந்த வேலைகளையெல்லாம் எங்கு கற்றாய், என்றைக்கு கற்றாய் என்று கேட்டான். இப்படி கேட்டுவிட்டு அன்பின் நெகிழ்ச்சியால் கண்களிலிருந்து கண்ணீரை சொட்டுகின்றான். கண் பனி சோர்தல், கண் பனி சோர்தல் என்றால் கண்ணீர் வழிதல் என்று அர்த்தம். கண்ணீர் வழிகின்றான், அதாவது கண்களில் இருந்து கண்ணீர் வழிகின்றது, கண்ணீரை வழிய விடுகின்றான். இயல்பாக அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது என்று ராமனுடைய அன்பை, தன் தம்பிபால் அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்தை இந்த பாடலின் மூலம் கம்பர் நமக்கு உணர்த்துகிறார். இதில் என்று சிந்தித்து என்று முதலில் வருகிறது, அடுத்து என்று கற்றனை என்று வருகிறது. என்று சிந்தித்து என்று கற்றனை, இரண்டுக்கும் வேறு பொருள். என்று என்றால் என இவ்வாறு சிந்தித்து என்று பொருள். இங்கு என்று கற்றனை என்றால் என்றைக்கு, இது காலத்தை குறிக்கிறது. என்றைக்கு காலம், இரண்டும் ஒரே மாதிரி தெரிந்தாலும் அர்த்தம் வேறு. என்று சிந்தித்து இளையவர் பார்த்திரு குன்று போல குழவிய தோழினாய், என்று கற்றனை நீ இது போல் என்றான். துன்று தாமரை கண்பனி சோர்கின்றான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். முதல் என்று என்று நீ வந்து இப்போ வந்து நீ ஐயா இந்த பாடல் ஐயா இப்போ நாம் வந்து அதை சீக்கிரம் இயல்பாக வாருங்கள். நாம் இன்று இரண்டு சொற்களையுமே நாம் இன்று வழக்கத்தில் வைத்திருக்கிறோம் என்று அந்த தலைவர் கூறினார். அந்த மாதிரி. ஆமாம் அந்த மாதிரி ஆமாம் இங்கு என்று அவன் வருவான் என்று நான் காத்திருக்கிறேன். இந்த சொற்றொடரில் ரெண்டுமே வந்து விடுகிறது. என்று அவன் வருவான் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். இரண்டு என்றுகளும் அங்கு வந்து விடுகிறது. தெரியும். துன்று என்றால் என்ன கூறினீர்கள் ஐயா? துன்று என்றால் குன்றுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள். இங்கு அந்த கண்ணீரின் அடர்த்தியை குறிக்கிறது. அப்படியே கண்கள் நீர்த்திரையால் அப்படியே பார்வை மங்கிவிடும் அளவிற்கு நீர் ததும்பி நிற்கிறது. அதை சொல்லுகிறது அந்த அப்போ துன்று அப்படி கண்பனி. ஆமா அப்படின்னா கம்பர் ஆக்சுவலி இது இன்னும் கொஞ்சம் யோசிச்சா வந்து ராமர் அழவில்லை, அவர் கண்களில் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது, ஆமா, ததும்பி நிற்கிறது, அது கண் ததும்பி கதும்பி. நிற்கிறது. அது ததும்பும் போது மீறி, அதாவது அவன் அதை அந்த உணர்வை எல்லோரும் அடக்கத்தான் பார்ப்பார்கள். அது சட்டென்று வெளிப்படுத்த மாட்டார்கள். பெண்கள் சட்டென்று வெளிப்படுத்தி விடுவார்கள். ஆனால் ஆண்கள் இந்த மாதிரியான நெகிழ்ச்சியான தருணங்களை அவ்வளவு சுலபத்தில் வெளிக்காட்ட மாட்டார்கள். அவர்கள் நெகிழ்ந்தால் கூட அதை மறைக்க பார்ப்பார்கள். ஆனாலும் அதையும் மீறி சோர்கின்றான் என்றே சொல்லிவிடுகிறார். கண்ணீர் வழிந்து விடுகிறது. சோர்தல் என்றால் வழிதல். கண்ணீரை வழிய விட்டு விடுகிறான். அது அவ்வளவு தூரம் அவன் மனம் உருகி விடுகிறது. அதை சொல்கிறான். சரி. அதே போல கண் பனின்ற வார்த்தை இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. கண்ணீர்னு நம்ம ஃபுல்லா கேட்டிருக்கோம். இப்போ வந்து பனி என்றால் அந்த பனித்துளி பார் சொல்லுகிறோம் அல்லவா. பனி, இந்த ஆமா புள்ளியில் பனி. எல்லாம் பனி இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா. அந்த பனித்துளியை குறிக்கக்கூடியதுதான். இங்கு கண் பனி என்பது கண்ணில் வரக்கூடிய நீர்த்துளியை குறிக்கிறது. பனி என்றால் நீர்த்துளி. அதை நாம் பொதுவாக அந்த குளிர்காலத்தில் வானில் இருந்து பொழியக்கூடிய நீர்த்துளியைத்தான் பனி என்று சொல்கிறோம். இங்கு கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த நீர்த்துளியையும் பனி என்று கம்பர் குறித்திருக்கிறார். அதுதான் நான் கண்கள் அந்த வார்த்தை. பனித்தன என்று கூட ஒரு வார்த்தை இருக்கிறது. கண்கள் பனித்தன, கண்களில் நீர் துளிப்பதை கண்கள் பனித்தன என்று சொல்வார்கள். சரி, நம்ம நடைமுறையில் கண் பண்ணின்னு நம்ம அவ்வளோ சொல்ல மாட்டோம், ஆனால் நல்லா அழகாக ஆமா, நம்ம அது இந்த கண்பனி என்று சொல்ல மாட்டோம், ஆனால் கண்கள் பனித்தன கண்கள் பனித்தன என்பதை சொல்லுவோம். அப்படியே ரொம்ப சொல்லுவோம். அது ரொம்ப கண்கள் நடைமுறையில் பனித்தன என்று கண்கள் சொல்லக்கூடிய பனித்தன. நடைமுறை இப்போதும் இருக்கிறது. கண்கள் கண் பனித்திருக்கிறது. நம்ம இந்த தமிழ்ல வந்து கண் கலங்கி விட்டது, ஆனந்த ஆமாம், கண்ணீர்ல கண் கலங்கி விட்டது என்று சொல்வோம். ஆனால் அந்த நல்ல தமிழ்ல வந்து கண்கள் பனித்தன என்பதுதான் ஓ அந்த சரியானது. கண், அதாவது நீ வேலையை, சில பேர் வந்து வேலையை பண்ணுன்னு சொல்றச்சு கண்கள் பணித்தன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒழுங்காக வேலையை பண்ணு அப்படின்னு அவர் கண்கள் வந்து மூன்று சுழி நகரம், கண்கள் பணி. அது வேற பணி, அது அது அது அது வேலை, வந்து அது அதற்கு அது பணி, அது வேலை என்று பொருள். இது பணி, புரிஞ்சு புரிஞ்சு. இல்லை பணி. அதான் சொல்ற கண் ஆமா, அப்படி இது சொல்லுவாங்க. இதுவே இந்த பணி என்பதே பணித்தல் என்று வரும். பணித்தல் இப்படி வரும், பணித்தல் இப்படி வரும். இது பணித்தல் என்றால் நீர் துளிர்த்தல் என்று பொருள். கண்கள் பனித்தன என்றால் கண்ணில், கண்களில் இருந்து நீர் துளித்து விட்டன என்று பொருள். சரி சரி சரி. இது இப்படி ஒரு பணித்தல் இருக்கு. இந்த வார்த்தை போட்டு பணித்தல் போட்டா கட்டளையிடுதல், வேலையை செய் என்று அவர் பணித்தார் என்று சொல்வார்கள். அது பணித்தல், கட்டளையிடுதல். அதுக்கு இந்த தன்னகரம் நகரம் வரும், தன்னகரம் வரும். இந்த பணித்தலுக்கு கண்களில் நீர் துளித்தல் என்ற பொருள். சரி. ஐயா, குளவிய தோழினாய், குளவியனா என்ன ஐயா? குழவுதல் என்றால் பொருந்தி இருத்தல். குன்று போல குழவிய தோழினாய், மலை போல பொருந்தியுள்ள தோள்களை உடையவனே. இந்த இடத்திலேயே ஒரு பாட வேறுபாடு இருக்கிறது. இந்த குளவிய என்பதற்கு பதிலாக பல பதிப்புகளில் குபவிய, குபவிய தோழினாய் என்று பாட வேறுபாடு இருக்கிறது. அது மிக பொருத்தமான பாடம். குவவு என்றால் உயர்ச்சி என்று பொருள். குவவுதல் என்றால் உயர்ந்திருத்தல் என்று பொருள். புயவிய தோழினா என்றால் குன்று போல, மலை போல உயர்ந்த தோள்களை உடையவனே என்று பொருளை தரும். அது மிக பொருத்தமான பாட வேறுபாடாக இருக்கும். ஆனால் இவர் இங்கு குளவியே என்ற பாடத்தை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அதற்கு பொருந்திய தோளை உடையவனே, குன்று போல பொருந்தியிருக்கக்கூடிய தோள்களை உடையவனே. சரி ஐயா, நீங்க இப்ப புதுசா சொன்ன சொல் குவவிய, அது வந்து குவித்த அந்த வேர்ச்சொல்லுங்க ஆமா, வருது. கு கு அது அதுல இருந்து தான் அந்த குவிதல். குவிப்பு. குவிதல் என்றாலே ஒன்று உயர்தல் தானே. ஒரு ஆமா. ஒரு இடத்தில் நெல்லை குவித்தல் என்றால் அது உயர்ந்து கொண்டே போகிறது என்று அர்த்தம். அந்த குவிதல் என்பதில் இருந்து தான் அந்த குவவுதல் என்பதெல்லாம் வருகிறது. சரி ஐயா, குளவியனா பொருந்தியன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, பொருந்தி என்று அர்த்தம். சரி ஐயா. குவவுதல் என்பதற்கு திரழுதல் என்ற ஒரு பொருளும் உண்டு. திரண்டு இருக்கக்கூடிய தோள்களை உடையவனே என்ற பொருளும் கொள்ளலாம். குவவுதல் என்பதற்கு குன்று போல குவவிய தோழினாய் என்பது பாட வேறுபாடாக இருந்தால் குன்று போல திரண்ட தோள்களை உடையவனே என்ற பொருள் தான். சரி.